மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக டிஎம்எஸ் அவர்கள் பாடுகின்ற போது அந்த குரலிலே ஒரு உற்சாகம், ஒரு தனித்துவமான ஒரு உற்சாகம் இளையோடும். நீங்கள் எனக்காக பாடுகின்ற போது, சிரித்துக் கொண்டே பாடுகின்ற போது இன்னும் அருமையாக இருக்கின்றது. எனவே நீங்கள் சந்தோஷமான பாடல்களை எனக்காக பாடுகின்ற போது சிரித்துக் கொண்டே பாடுங்கள் என்று டிஎம்எஸ் அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் கூறினாராம். அதற்கு பிறகு டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களையும், எம்ஜிஆருக்காக பாடுகின்ற ஒவ்வொரு பாடலையும் சிரித்துக் கொண்டே பாடுவார். கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று, கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று, என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டி பேசிய கவியர் சர் கண்ணதாசன் அவர்கள், என்னுடைய பாடல்களுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து பாடியிருக்கின்றீர்கள், அந்த பாவங்களினாலும் உணர்ச்சி பூர்வமான உச்சரிப்பினாலும் உயிர் கொடுத்து பாடியிருக்கின்றீர்கள் என்று மனம் திறந்து கவியர் சர் கண்ணதாசன் அவர்கள் டி எம் எஸ் அவர்களை பாராட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பிட்டார், பாடலை நான் எழுதி முடித்த பின்பு இருக்கின்ற அந்த அர்த்தம், பாடலை நீங்கள் பாடிய பின்பு கேட்கின்ற போது இன்னும் அந்த அர்த்தம் உயர்வானதாக, புதிய கோணங்களை காட்டுவதாக இருக்கின்றது என்றும் அவர் மனம் திறந்து பாராட்டியிருக்கின்றார். ஆற்றுவித்தால் யாரொருவர் பாடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஏற்ப, அந்த நட்சத்திரங்கள் ஏற்று நடிக்கின்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ப தன்னுடைய குரலிலே சித்துக்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமையும் தனித்துவமும் பெற்றவர் டி எம் எஸ் அவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், இப்படி பல தலைமுறைகளை, அதற்கு பின்பு வந்த கமல்ஹாசன், விஜயகுமார், கலைவிலக மார்க்கண்டேயர், சிவகுமார், பின்பு சத்யராஜ், பிரபு, இப்படியாக ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவர்களுடைய அந்த குரலினுடைய தன்மையை இனங்கண்டு அதை வந்து தன்னுடைய பாடல்களிலே வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் பெற்றவராக டி எம் எஸ் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இவர் டி எம் எஸ் அவர்கள் கவியர் சர் கண்ணதாசனுக்காக இரண்டு பாடல்களிலே குரல் கொடுத்து பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களை கேட்ட கவியர் சர் கண்ணதாசன் சொன்னாராம், எல்லோருக்கும் ஒரு குரல், கடைசியில் எனக்கும் ஒரு குரலை உருவாக்கிவிட்டீரே என்று சொல்லி பாராட்டினாராம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. நடிகர் திலகம் அவர்கள் பாடல் காட்சியில் நடிக்க வருகின்ற போது தான் வாய் அசைத்து பாடுவதாக வருகின்ற அந்த பாடலை ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை கேட்பார். கேட்டுவிட்டு இரண்டு தடவை, மிஞ்சி போனால் இரண்டு தடவை கேட்டுவிட்டு நடிக்க வந்து விடுவார். ஆனால் கௌரவம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பொறுத்தவரையில், இந்த பாடல் காட்சிக்கு நடிக்க வந்த நடிகர் திலகம் மீண்டும் மீண்டும் மீண்டும் பல தடவை டேப் ரெக்கார்டரில் அந்த பாடலை வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். 7, 8, 9, 10 தடவைகளுக்கு மேலே அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருந்தது. அப்ப அவர் நடிகர் திலகத்திடம் இதற்குரிய காரணத்தை வந்து கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பாடலை பொறுத்தவரையில் பாடலை பாடிய டி எம் எஸ் அவர்கள் பாடலை ஆரம்பிக்கின்ற இடத்தில் இருந்து பாடல் முடிவடைகின்ற இடம் வரை ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு விதமான பாவங்களை காட்டுகின்றார். ஒரே வரியை ரிப்பீட் பண்ணுகின்ற போது, இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணுகின்ற போது அங்கே இன்னொரு விதமான துணியில் அதை பாடுகின்றார். ஆகவே இந்த பாடல் காட்சியில் நான் நடிக்கின்ற போது, அதாவது அவர் குரலிலே காட்டிய அந்த கம்பீரத்தை, அந்த ஆக்ரோஷத்தை நான் என்னுடைய நடிப்பிலே வெளிப்படுத்த வேண்டும், அதற்காகத்தான் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன், கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். டி எம் எஸ் அவர்களுடைய குரலிலே இருக்கின்ற நடிப்பை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி விளக்கம் அளித்தாராம். நான் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை கேட்டுவிட்டு இந்த பாடல் காட்சியிலே நான் நடித்தால், அந்த பாடல் காட்சியை டி எம் எஸ் அவர்கள் பார்க்க நேர்ந்தால் என்னை பற்றி அவர் என்ன நினைப்பார் என்று நடிகர் திலகம் அவர்கள் சொன்னாராம். இதில் இருந்து என்ன தெரிகின்றது? அந்த காலத்திலே நடிகர்களுக்கு தொழில் மேல் இருக்கின்ற பற்று, பிற கலைஞர்களினுடைய உழைப்பை மதிக்கின்ற அந்த பெரும் தன்மை, செய்வன திருந்தச்சை என்கின்ற செய் தொழில் நேர்த்தி இவை எல்லாம் தெரிகின்றது. இவற்றுக்கெல்லாம் உதாரணமாக உதாரண புருஷராக திகழ்ந்தார் நடிகர் திலகம் என்றால் அது மிகையல்ல. இப்போது அந்த பாடலை கேட்கலாமா? கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. அந்த கௌரவம் திரைப்பட பாடலை கேட்கின்ற போது ஒரு வரலாறு எனக்கு இன்னும் ஒரு வரலாறு ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த கௌரவம் திரைப்படம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திரையிடப்பட்ட போது, அதாவது தினசரி 4 காட்சிகளாக அந்த படம் திரையிடப்பட்ட போது, காலை 10:30 மணி காட்சிக்கு வருகின்ற ரசிகர்கள் எல்லாம் முதல் நாள் இரவே நள்ளிரவே திரையரங்கத்தை மொய்த்து விட்டார்கள். இப்ப ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கத்துக்கு வந்ததால் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய காட்சி நள்ளிரவு 1:30 மணிக்கே அந்த காட்சியை அவர்கள் திரையரங்க நிர்வாகத்தினர் அந்த காட்சியை ஆரம்பித்தனர். இதொரு வரலாறு படைத்த ஒரு சாதனை. கௌரவம் திரைப்படத்திற்கு கிடைத்த மகத்தான ஒரு ரசிக கௌரவம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய திரைப்படம் நள்ளிரவு 1:30 மணிக்கே ஆரம்பித்து தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக அந்த நேரம் மாறி ஓடிக்கொண்டிருந்த ஒரே நாளிலே 4 காட்சிகள் என்று இருந்தது. ஒரே நாளில் 8 காட்சிகள் ஒரே திரையரங்கில் அந்த திரைப்படம் ஓடியது ஒரு மகத்தான ஒரு சாதனை. TMS அவர்கள் பல்வேறு நடிகர்களுக்காக பாடிய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். TMS அவர்கள் பாட வந்த புதிதில் அவருடைய பாடல்களிலே வந்து MK தியாகராஜ பாகவதருடைய பாதிப்பு இருக்கும், பாகவதருடைய டச் இருக்கும். இந்த பாகவதருடைய குரலை வந்து கொண்டு வருவதற்காக TMS அவர்கள் ஆரம்ப காலங்களிலே பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒரு முயற்சி, அவர் ஒரு பத்திரிகைக்காக அவரை ஒருமுறை நான் பேட்டி கண்ட போது அவர் என்னிடம் இந்த தகவலை தெரிவித்தார். அந்த கடம் போல பானையிலே, அதாவது கடம் போல பெரிய பானை, அதில் வாய் சின்னதாக இருக்கக்கூடிய பானையை எடுத்து அதற்குள்ள வாயை வைத்துக் கொண்டு பாகவதருடைய குரலை கொண்டு வருவதற்காக அவர் வந்து பாடி பாடி பயிற்சி செய்வாராம். அப்படி பயிற்சி செய்து அந்த பாகவதருடைய குரலை அவர் கொண்டு வந்ததாக தெரிவித்தார். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தே. எழிசை அரசர் TMS அவர்களுடைய குரலிலே ஒரு இன்னும் ஒரு தனித்துவம், அதாவது நடிகர்களுக்காக குரலை மாற்றி பாடுவது மட்டுமல்லாமல் தமிழை வந்து உச்சரிப்பு சுத்தமாக, தமிழை வந்து அருமையாக உச்சரிப்பது மட்டுமல்லாமல் அந்த வரிகளினுடைய பொருள் உணர்ந்து பாவத்தோடு பாடுவது மட்டுமல்லாமல் அவரிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு அசாத்தியமான திறமை, பாடகர்களை 3 விதமாக பிரிக்கலாம். இந்த குரல் வளத்தை, கம்பீரமான குரல் வளம் உள்ள பாடகர்கள், மிக மிக மென்மையான குரல் வளம் உள்ள பாடகர்கள், இந்த 2க்கும் இடைப்பட்ட குரல் வளம், அதாவது கம்பீரமும் மென்மையும் கலந்த குரல் வளம். TMS அவர்களை பொறுத்தவரையிலே அவரிடம் இந்த 3 வகையான இயல்புகளும் இருக்கு. அதாவது கம்பீரமாக பாட வேண்டிய பாடல்களை தான் அவர் அதிகமாக பாடியிருக்கின்றார். இருந்த போதிலும் ஒரு மென்மையான பாடலை பாடச் சொன்னாலும் அந்த கம்பீரத்தில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு மென்மையாக, பூவை போன்ற மென்மையாக பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். இந்த 2க்கும் இடைப்பட்ட பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். அந்த காலத்தில் வந்து வேதா அவர்கள், மாடர்ன் தியேட்டர்ஸ் உடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதா அவர்கள் பல பாடல்களை வந்து தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தி பட பாடல்களை, அன்றைக்கு பிரபலமாக இருந்த இந்தி திரைப்பட பாடல் மெட்டுக்களை அடியொற்றி இவர் வந்து பல தமிழ் பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பாடல்களிலே பல பாடல்களை TMS அவர்கள் பாடியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்தி பாடல்களிலே ஒரு தனித்துவமான ஒரு மென்மை இருக்கும். இந்துஸ்தானி இசையை அடிப்படையாக கொண்டு வருவதனால என்னவோ தெரியவில்லை, அங்கே இந்தி பாடல்களுக்கு ஒரு தனித்துவமான மென்மை இருக்கும். அப்ப தமிழ் பாடல்களின் மென்மை இல்லை என்பது கருத்து அல்ல, தமிழ் பாடல்களிலும் மென்மை உண்டு, இந்தி பாடல்களில் ஒரு தனித்துவமான மென்மை இருக்கும். அப்ப அந்த இந்தி பாடல் மெட்டை அடியொட்டி TMS அவர்கள் பாடுகின்ற போது TMS அவர்கள் அந்த பாடல்களை அந்த இந்தி பாடல்களுக்கே உரிய மென்மையோடு, அதே சமயத்தில் தமிழுக்கே உரிய மண் வாசனையோடு அந்த பாடல்களை எல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். இந்த பாடல்களை எல்லாம் இந்தியிலே பெரும்பாலும் முகமது ரஃபி அவர்கள் பாடியிருப்பார். முகமது ரஃபி அவர்களை பற்றி சங்கீத சாகரம் இயேசுதாஸ் அவர்கள் சொல்லுவார்கள், முகமது ரஃபி அவர்களுடைய பாடல்களை கேட்டுத்தான் நான் பாட வந்தேன், பள்ளியில் படிக்கின்ற போதெல்லாம் முகமது ரஃபி அவர்களுடைய பாடல்களைத்தான் நான் வந்து பள்ளியிலே பாடுவேன் என்று சொல்லி அவர் இயேசுதாஸ் அவர்கள் திரைப்படத்திலே வாய்ப்பு கேட்க போகின்ற போது கூட முகமது ரஃபி அவர்கள் பாடிய பாடலை தான் பாடினார். அதேபோல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் பிடித்த பாடகர் முகமது ரஃபி. அப்படிப்பட்ட முகமது ரஃபி அவர்கள் தான் பாடிய பாடல்களை டி எம் எஸ் அவர்கள் தமிழிலே பாடியதை கேட்டுவிட்டு டி எம் எஸ் அவர்களை மனந்திறந்து பாராட்டியிருக்கின்றார். நான் இந்தியிலே பாடிய பாடல்களை நீங்கள் தமிழிலே பாடியதை எல்லாம் நான் கேட்டேன், மிகவும் அருமையாக பாடியிருக்கின்றீர்கள் என்று முகமது ரஃபி அவர்கள் டி எம் எஸ் அவர்களை பாராட்டியிருக்கின்றார். இந்த தகவல் கூட டி எம் எஸ் அவர்கள் பத்திரிகை பேட்டியில் எனக்கு அளித்த தகவல்தான். அந்த பாடல் எஸ் டி பர்மன் அவர்கள் வந்து ஜுவல் தீப் என்ற படத்திற்காக இசையமைத்த பாடல் என்று நினைக்கிறேன். முகமது ரஃபி அவர்கள் பாடியது. அதே பாடலை டி எம் எஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார். பாருங்கள், அந்த இந்தி மெட்டுகளுக்குரிய அந்த வசீகரம் வந்து மாறிவிடாமல், அதே நேரத்தில் தமிழுக்குரிய அந்த மண்வாசனையை விட்டுக் கொடுக்காமல் அதையும் அந்த பாடல் வரிகளிலே உச்சரிப்பிலே அந்த பாவத்திலே அதை வந்து அதற்கும் அழுத்தம் கொடுத்து அதே நேரத்தில் மெட்டினுடைய அந்த இயல்பு தன்மை கெட்டுவிடாமல் டி எம் எஸ் அவர்கள் பார்த்து பார்த்து அந்த பாடலை பாடியிருக்கின்றார். முகமது ரஃபி அவர்களுடைய பாராட்டு ஒரு சரியான ஒரு விமர்சனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து ஒலிக்கப் போகின்ற பாடலும் கூட அந்த காலத்திலே பிரபலமான இந்தி திரைப்பட இரட்டை இசையமைப்பாளர்கள் சங்கர் ஜெய்கிஷனுடைய இசை வார்ப்பில் உருவான ஒரு அற்புதமான மெட்டு. அந்த மெட்டை அடியொட்டி இசையமைப்பாளர் வேதா அவர்கள் இசையமைத்த பாடல். இந்த பாடலையும் கவனித்து பாருங்கள். இங்கேயும் கூட டி எம் எஸ் அவர்கள் தன்னுடைய வழக்கமான அந்த கம்பீரத்தை குறைத்து அந்த இந்தி பாடலுக்கே உரிய அந்த மென்மையை குலைக்கின்றார். இந்த பாடலில் கொஞ்சுகின்றார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். பாட்டுக்கு ஒரு தலைவர் டி எம் எஸ் அவர்களின் குரல் வசீகரங்களை, குரலிலே அவர் காட்டுகின்ற வித்தைகளை, குரலினால் அவர் எழுதுகின்ற காற்றிலே எழுதுகின்ற கவிதைகளை வர்ணித்து பாடுவதற்கு, வர்ணித்து பேசுவதற்கு தமிழில் வார்த்தை இல்லை. அழகை பாட வந்தேன், தமிழில் வார்த்தை இல்லை. மீண்டும் அசத்தலான அதிமதுர கீதங்களுடன் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார் என்று கூறி விடை பெறுவதே யாழ் சுதாகர்.